முடியாது சொல்ல முடியாது என்று முன்னும் பின்னுமா தவிக்கிறேன். அது முடியாவிட்டாலும் படியாவிட்டாலும் முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது முடியும் என்று நான் நினைக்கிறேன். படியாது இது படியாது என்னை பார்த்து பார்த்து ஏன் தவிக்கிறேன். பிடியும் முன்னாலே வெள்ளி நிலவு போல் விலகிடுவாய் என்று நினைக்கிறேன். நீ விலகிடுவாய் என்று நினைக்கிறேன். விலகாது உள்ளம் விலகாது என்று வெளியில் சொல்லவும் தவிக்கிறேன். விலகாது உள்ளம் விலகாது என்று வெளியில் சொல்லவும் தவிக்கிறேன். இளங்காதல் இன்பம் எந்த நாளுமே இனிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அது இனிக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன் தவிக்கிறேன். அசையாது ஒன்றும் அசையாது வீணில் ஆவலோடு ஏன் தவிக்கிறேன். இசை பாடி காதல் மொழி பேசி என்னை ஏமாற்றுவாய் என்று நினைக்கிறேன். என்னை ஏமாற்றுவாய் என்று நினைக்கிறேன். நிலையான சந்திரன் திசை மாறினாலும் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன். காதல் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன்.